సింహాన్ వెంకటనాథార్యకవితారీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తే జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ప్రారంభక విద్యానామయగ్రీవోపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశకం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయాముల మధ్యమా అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుతపదాం భుజిగ్మరుగ్మవ్యామోహదస్పతికరాని గృహాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్యతయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే ధ్యానవిధ్వస్తాశేషకల్మషస్తాముపయాతోహం యామునేయం నమామితం. 41 లేదు సార్, 41 లేదా ఒకటి లేదు సార్, నంబర్ శాంటింగ్ బ్రాహ్మణ క్షత్రియ విషా శూద్రాణాం చ పరంతప కర్మాణి ప్రతిభక్తాని స్వభావ ప్రభవైర్గుణైః శమోదమస్తపశౌచం. 40 సెకండ్ శాంతిరాజవమేవ చ జ్ఞానం విజ్ఞానమాత్మిక్యం బ్రహ్మకర్మ స్వభావజం. శౌర్యం తేజోధృతిర్ధాక్ష్యం యుద్ధే చాప్యపలాయనం దానమీశ్వర భావశ్చ శాస్త్రం కర్మ స్వభావజం. కృషిగౌరక్ష్య వాణిజ్యం వైశ్యకర్మ స్వభావజం. పరిచర్యాత్మకం కర్మ శూద్రస్యాపి స్వభావజం. స్వే స్వే కర్మణ్యభిరతః సంసిద్ధిం లభతే నరః. స్వకర్మ నిరత సిద్ధిం యథా విందతి తచ్చును. యతః ప్రవృత్తిర్భూతానాం యేన సర్వమిదం తతం. స్వకర్మణా తమభ్యర్చ్య సిద్ధిం విందతి మానవః. శ్రేయాన్ స్వధర్మో విగుణః పరధర్మాత్స్వనుష్ఠితాత్ స్వనిష్ఠితాత్ పరధర్మ పరధర్మాత్స్వనుష్ఠితాత్ స్వభావనియతం కర్మ. కుర్వన్నాప్నోతి కిల్బిషం. సహజం కర్మ కౌంతేయ. సతోషమపి న త్యజేత్. సర్వారంభా హి దోషేన. ధూమేనాగ్నిరివావృతాః. ధూమేనాగ్నిరివావృతాః. అసక్త బుద్ధిః సర్వత్ర. చిదాత్మా విగత స్పృహః. నైష్కర్మ్య సిద్ధిం పరమాం. సన్యాసేనాధిగచ్చతి. సిద్ధిం ప్రాప్తో యథా బ్రహ్మ. తథాప్నోతి నిబోధమే. సమాసేనైవ కౌంతేయ. నిష్ఠా జ్ఞానస్య యా పరా. సరే, 55 పార్కడం. 53-54 వరకు என்ன சொன்னார்னா, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிகிரகம் விமுச்ச நிர்மமஷ்டாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கதி சமஸ்தர்வேஷு பூதேஷு மந்தத்தின் லபதே பராம். அப்படின்றதுல இந்த பிரம்ம சப்தமானது ஜீவாத்மாவை குறிக்கிறது. ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு சொன்னா அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கிறது. அப்ப பிரம்ம பூயாய கல்பத்தைன்னா அந்த ஆத்மானுபாவத்தை, அந்த சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மானுபாவத்தை அவன் அனுபவிக்கிறான், அதை சாட்சாத்கரிக்கிறான். இப்ப நமக்கும் இப்ப நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவமானது ஆத்மாவதான் குறிக்கிறது நமக்கும். ஆனா அதுக்கு மேல கலந்து கட்டி சரீரத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் கூட அந்த நான்ல சேர்ந்து இருக்கு. ஆனா இந்த பிரம்ம பூயாய கல்பத்தை வந்து சரீரத்து மேல இருக்கக்கூடிய அஜானம் போய் வெறும் அந்த ஆத்மா மாத்திரம் பாசிக்கிறதுன்னு சொன்னார். அப்படிப்பட்டவன் பிரம்ம பூதா தன்னோட சுரூபத்திலேயே அனுபவிச்சிருக்கிறவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டான்னு சொன்னார். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, என்னுடைய பக்தியை அடைகிறான். இப்ப 55 பார்த்தோம்னா, அதாவது முதல்ல ஆத்ம சாட்சா்காரம், இந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோகத்துல என்ன பொய்னு கேட்டா, முதல்ல ஆத்ம சாட்சா்காரம். ஏன்னா ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணாம பக்தி யோகத்துக்கு போக முடியாது. அந்த கீதையில சொல்லப்பட்ட பக்தியை அடைய முடியாது. நமக்கு பக்தின்றது அகைன் ஒரு லெவல் தான். அது 1-100 அப்படின்னு வச்சுருந்தோம்னா, எல்லாருக்கும் எங்கேயும் 1-100 ஏதோ லெவலுக்கு பக்தி இருக்கும். ஆனா கீதையில சொல்லப்பட்ட அந்த உத்கிருஷ்டமான பக்தின்றது எப்ப வரும்னா, நமக்கு இந்த பிரகிருதி மேல இருக்கக்கூடிய மோகம் போய் நம்முடைய நாம யாருன்னு உண்மையா தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணாதான் அந்த பக்திக்கு போக முடியும். அதான் பரபக்தின் பேரதுக்கு. அப்ப முதல்ல ஆத்ம சாட்சா்காரம் அல்லது பிரம்ம பாவம், அடுத்து பரபக்தி. அந்த பரபக்தியிலிருந்து என்ன கிடைக்குன்னு கேட்டா பரஞ்ஞானம். அதுதான் இப்ப இந்த 55 சொல்ல போறார். தத் ஃபலமாக பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்தி தத்ததஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தியா, பக்தியான பக்தியினால் மாம் அபிஜானாதி, என்னை நன்றாக அறிகிறான். எப்படிப்பட்ட என்னை? யாவான் யஷ்சாஸ்தி தத்ததஹ, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ரூபம் என்ன, ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன. இப்ப நாம கூட பிரம்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கோம், பகவானை தெரிஞ்சுக்காம இல்லை. கண்டிப்பா எந்த ஒரு ஆஸ்திக்கான இருக்கக்கூடிய மனுஷன் கூட தனக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நல்லது பண்ணா இது நல்லதை கொடுப்பார், கெட்டது பண்ணால் தண்டிப்பார், ஏதோ தெரிஞ்சுட்டுருக்கான் பகவானை பற்றி. என் அல்லது கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை காட்டி இவர் தான் பகவான்னு ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆனால் இங்கே தான் சொல்கிறார், யாவான் எச்சாஸ்து தத்பதா, என்னை உள்ளது உள்ளபடி நான் எப்படி இருக்கேனோ என்னுடைய குண விபூதிகளோடு கூட அறிகிறான். தத்தோமாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம், அதற்கடுத்து ஒரு பரஜானம் ஏற்படுறது, பரபக்தி கிடைக்கிறது. அந்த பக்தினால் தெரிஞ்சது ஒரு பரஜானம், அதற்கடுத்து பகவானை சாட்சாத்கரிக்கிறான், பகவானுடைய ஒரு கிளிம்ஸ் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த பகவானுடைய கிளிம்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து பரமபக்தி. பரமபக்தின்னா ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி. ஒரு க்ஷணம் கூட அந்த அனுபவத்திலிருந்து அவளுக்கு விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. எப்படி குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்கு, லாலிபாப் சாப்பிட்டுருக்கு, திரு திருப்பின்னு வாங்கினோம்னா அதுக்கு ஒரு வருத்தமும் இதுவும் வரும். ஏன்னா அந்த அனுபவம் அதுக்கு போயிடுறது, அது ரொம்ப நீச்சமான ஒரு ரூபமா இருந்தாலும் பகவான் பிரம்ம அனுபவம் ஏற்படுச்சு. அந்த அனுபவம் போயிடுதுன்னா உடனே அவளுக்கு அந்த பாசுரம் அப்படிதான் இருக்கும், ஒன்றும் மாயம் செய்யலை எல்லாம் சொல்றதுக்கு வந்து அந்த பரமபக்தியினுடைய நிலைமை. இனிமேல் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காம போகக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக அது. ஸ்வரூபத்தா சுபாவத்தா ச யஹ அஹம் குணத்தோ விபூதிதோ யாவான் ச, ஸ்வரூபத்தினாலும் சுபாவத்தினாலும் நான் எப்படி இருக்கேனோ, என்னுடைய ஸ்வரூப சுபாவம் எப்படிப்பட்டதோ, அதற்கு பிறகு என்னுடைய குணம் விபூதி யாவான் எவ்வளவு இருக்கோ, அகம் தம் மாம் ஏவம் ரூபையா பக்தியா, அப்படிப்பட்ட என்னை இப்படிப்பட்ட பக்தின்னு சொன்னா முன்னாடி சொல்லக்கூடிய அந்த பரபக்தியினால தத்வதோ விஜானாதி அவன் அறிகின்றான். மாம் தத்வதோ ஞாத்வா, என்னை உள்ளபடி அறிந்து ததனந்தரம் அதற்கு பிறகு தத்துவ ஞானானந்தரம் தத்தோ பக்தித்தோ மாம் விஷத்தே பவிஷதி, அதுக்கடுத்து ஒரு பரமபக்தியோடு கூட என்னை அவன் அடைகிறான்னு சொன்னால் என்னை சாட்சாத்கரிக்கிறான், அல்லது அந்த பரபக்தி பரபக்தி பரஞானத்தோடு என்னை சாட்சாத்கரிக்கிறான். தத்வதஹ ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதி தர்சன உத்தர கால பாகின்யா அனவதிக அதிசய பக்தியா மாம் பிராப்னோதி இத்யர்த்தஹ, அதற்கு பிறகு பரமபக்தியோடு கூட என்னை அடைகிறான். எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதி தர்சன உத்தர கால. அப்போ இதெல்லாம் ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுறது, பகவானுடைய ஸ்வரூப ஸ்வபாவ குண விபூதியோட ஒரு சாட்சாத்காரம் பகவானே கொடுக்குறான். அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு ஒப்பற்ற பக்தி, அதான் பரமபக்தி. அதை கொண்டு என்னை அடைகிறான் தாத்பரியமானது. அத்த ததைதி பிராப்தி ஹேத்து செய்யா நிர்திஷ்டா பக்தி ஏவ அபிதியதே, அங்க ததஹ ஸ்லோகத்தில் இருக்கு, ததோ மாம் அப்படின்னு இருக்கு. அந்த ததஹாக்கு என்ன அர்த்தம்னா பிறகுன்னு அர்த்தம். எதற்கு பிறகுன்னு கேட்டா அந்த பரமபக்தி அது குறிக்கிறது, அதை அடைந்த பிறகுன்னு தாத்பரியமா இருக்கு. பக்தியா சரண்யா சக்கியான்னு இப்படி சொல்லியிருக்காரு. அந்த பக்தி கேட்டா அந்த பரமபக்தி இது தத்யாக ஏவ தத்வதாக பிரவேத ஹேத்துதா அபிதானாது. அதனால அந்த அபிதான்னு அந்த பெயர் அந்த பரமபக்தி தான் அங்கே குறிக்கிறார். பக்தியா அனன்யா பக்தின்னு சொன்னார், அனன்யா பக்தின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பக்தினால அடையணும். ஆக முதல்ல ஆத்ம சாட்சா்காரம், அதான் பிரம்மபாவம். அதற்கு பிறகு பரபக்தி, அதற்கடுத்து பரஞ்ஞானம், அதற்கு பிறகு பரஞ்ஞான சாட்சா்காரம். பகவானை நாம் அப்படியே ஒரு கிளிம்ஸ் நம்ம ஃபுல்லாக சாட்சாத்கரிக்க முடியாது, ஏன்னா நமக்கு லிமிடெட் கெப்பாசிட்டி, அவ்வளோ அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய வியக்தி. அதனால் ஒரு லிமிட்டடாக தெரிஞ்சிருந்த உடனேவே அதற்கு மேலே பரமபக்தி ஏற்படுறது, அந்த பரமபக்தினால பகவான் அடையிறோம்னு சொல்கிறேன். ஏவம் வர்ணாசிரம உச்சித நித்திய நைமித்திக கர்மணாம் பரித்தக்த ஃபலாதிகானாம் பரமபுருஷ ஆராதன ரூபேன அனுஷ்டிதானாம் விபாக உத்தக, இப்படி வர்ணாசிரமத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்களை எப்படி பலம் இத்தியாதிகள்லாம் விட்டுட்டு வெம்பெருமானுக்கு ஆராதனமாக பண்ணணும்னு சொல்லியாச்சு இது வரைக்கும். இப்போ வேதத்தில் வந்து நித்திய நைமித்திக கர்மாக்களை காட்டிலும் காமிய கர்மாக்கள் சிலதெல்லாம் இருக்கு. இந்த காமிய கர்மான்னு சொன்னால் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் பண்ணால் அதுக்குண்டான சில பலன்கள்லாம் இருக்கு, அந்த பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இந்த காமிய கர்மா வந்து பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு ஒரு விசாரம், மோட்சத்துக்கு போகிறோம் ஏன் காமிய கர்மா பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா காமியம் அப்படின்னாவே விருப்பம்னு அர்த்தம், விருப்பப்பட்டு பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி கேட்டால் அதுக்கு என்ன சமாதானம்னா, ஏற்கனவே சில கர்மாக்களை ஆரம்பிச்சிருக்கலாம், இந்த ஒரு மோட்ச முமுட்சுவாதத்துக்கு முன்னாடியே சில கர்மாக்களை ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கர்மாக்களையும் இவர்களோட சேர்த்து எம்பெருமானுக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டோம்னா அதுவும் ஒரு நமக்கு எந்த எந்த விதமான தோஷமும் கிடையாது. இதானின் காமியானாம் அப்படி கர்மனாம் முக்தேனைவ பிரகாரேன அனுஷ்டியமானாம் சயேவ விபாக இத்தியாக சர்வ கர்மாண்மிபி சதா குருவானோ மத் விபாசய மத் பிரசாதாத வாப்னோதி சாஸ்வதம் பதமவியம். 56வது ஸ்லோகம். சர்வ கர்மானின் பொட்டுநடிப்பு. இப்ப சர்வ கர்மானின் பொட்டுனதுனால வெறும் நித்திய நிமித்துக்கு மாத்திரம் இல்லை, காமிய கர்மாவே அது சேர்த்துனாச்சு. அப்ப வேதத்துல விகிதமா எதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த எந்த கர்மா வந்தாலும் சரி, எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு மத் ஜபாஸ்ரய அப்படின்னா என்னிடத்துல அந்த ஆசிரித்தமான ஒரு புத்தியை கொண்டு பகவான் தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்ற புத்தியோட கூட பண்ணினா மத் பிரசாதாத்து அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அப்படியம். இதான் மத் பிரசாதாத்துன்னு போட்டுனதுனால பகவானுடைய பிரீதி தான் மோட்சத்தை கொடுக்க போறது, அந்த சாஸ்வதமான பதத்தையும் போட்டுட்டார். ந கேவலம் நித்திய நைமித்திக கர்மாணி அப்படி காமியானி அப்படி ந கேவலம் அப்படின்னா வெறும் நித்திய நைமித்திக கர்மா மாத்திரம் இல்லை, ஏன்னா நித்திய நைமித்திக கர்மாவை விடவே முடியாது, காமிய கர்மாவை விடலாம். அவ முதலேந்து விசாரம் பண்ணப்போ பார்த்தா அர்ஜுனன் கேட்கறான் சன்னியாசம் என்ன தியாகம்னு கேட்கறான். சன்னியாசம் தியாகம் எப்ப வரும்னா பண்ண வேண்டியது அல்லது இருக்கிறது அதை பத்தி தான் பேச்சே வரும். ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய காரியங்களை அங்க போய் சன்னியாசம் தியாகம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. நிச்சயமா வச்சுக்கணும், நிச்சயமா பண்ணணும்ன்ற காரியம் தான், இதை விடலாமா விடக்கூடாது சந்தேகமே வரும். 6-5 பேப்பர் தான் எக்ஸாம் எழுதணும், 6வது பேப்பர் வந்து ஆப்ஷன் சொன்னா ஒருத்தரும் அதுக்கு படிக்கிறமா வாங்கணும் கேட்க போறது இல்லை. அதுதான் ஆப்ஷன் சொல்லியாச்சு, படிக்கணும்னா படிக்கலாட்டி வேணாம், இந்த 5 தான் நீ இப்ப விசாரம் பண்ணணும். அது மாதிரி பார்க்கச்சு அந்த 6வதும் வந்து என்னன்னு கேட்டா அது காமிய கர்மா இருக்க பட்சத்துல அதுவும் பரபிரம்மத்துக்கு ஒரு அற்பித புத்தியோட பண்ணோம்னா அதுவும் மோட்சத்துக்கு இதுவாருதுன்னு சாதனை வரும் சொல்றார். நான் கேவலம் நித்திய நியமித்திக கர்மானி அப்படி காமியானி அப்படி சர்வாணி கர்மானி மத்யபாசய மயி சந்நியஸ்த கர்த்திருவாதிகா. எப்படி நித்திய நியமித்திக கர்மாவோ அதே மாதிரி காமிய கர்மாவோ வச்சுன்னு பகவானிடத்திலேயே ஒரு அற்பித புத்தியோட பண்ணினா குருவானக மத் பிரசாதாத்து சாஸ்வதம் பதம் அவ்வியன் அதிகலம் பிராப்னோதி. என்னுடைய பிரசாதத்தினாலே அவன் அந்த சாஸ்வதமான அந்த பதத்தை அடைகிறான். பத்யதே கம்யதே இத்தி பதம் மாம் பிராப்னோதி இத்தியர்த்தம். பரமபதம்னு சொன்னா பகவான் கேட்டா தன்னையே சொல்லுகிறார் பரமபதம்னு, ஏன்னா அடையப்பட வேண்டியதுதான் பத்யம்னு பதம்னு பெயர். பத்யதே அப்படின்னா அடையப்படுபவது, அடையப்படுபது படுவது, கம்யதே அதான் பதம், அதனால என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ்மா தேவம் தஸ்மாத் எப்படி அப்படின்னு கேட்டா சேத்தசா சர்வ கர்மாணி மை சந்நியஸ்த மத்பரஹ புத்தியோகம் உபாசித்த மச்சித்த சத்தம் பவ. எப்படின்னு கேட்டா சேத்தசா, என்ன சேத்தசான்னு கேட்டா பகவானுக்கு சேஷபூதன்ற ஒரு எண்ணத்தோட கூட சர்வ கர்மானி எல்லா கர்மாக்களையுமே பகவானத்துல ஒப்படைச்சிடணும். இது நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த பலன்மே ஆசை இல்லைன்ற ரீதியில பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தியோகத்தை ஆசிரியிச்சு மச்சித்தா அப்படின்னா என்னையே எப்படி நினைச்சிருந்து பண்ணினா இதை அடையலாம்னு சொல்றார். சேதசா, சேதசானா புத்தினான்னு அர்த்தம். என்ன புத்தின்னு கேட்டா ஆத்மனஹா மதியத்துவ மண் நியாமியத்துவ புத்தியா. தன்னுடைய ஆத்மா, உன்னுடைய ஆத்மாவானது எனக்கு அதீனமா இருக்கு, எப்பயும் எனக்கு சேஷமா இருக்கு, என்னால் நியமிக்கப்படுகிறது என்கிற புத்தியோடு கூட உக்தம் ஹி மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசான்னு 3வது பேர் சொல்லிட்டார். இந்த 13-18 என்னன்னு கேட்டா முதல் 12 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்துறதா. அப்ப ஒரு புதுசா இதுல சொல்லல, ஆக்சுவலா எல்லாமே 3வது சொல்லியிருக்காரு. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேத்தசா, அந்த சேத்தசா தான் இங்க போட்டுட்டார். இது சர்வ கர்மாணி சகர்த்திருக்காணி சாராத்தியானி மயி சந்நியஸ்ய. எல்லா கர்மாக்களையும் கர்த்தத்துவத்தோட கூட எம்பெருமானுக்கு ஆராத்தியம் ஆராதனைன்ற எண்ணத்தோட மத்பரஹா அகமேவ பலத்தையா பிராப்தியக எம்பெருமான் தான் அடையப்பட வேண்டியவன் அப்படிங்கிற அனுசந்தானகன்னு அனுசந்தானம் பண்ணிட்டு கர்மாணி குருவன்னு கர்மாக்களை பண்ணிக்கொண்டு இமமேவ புத்தியோகம் உபாசித்திய சததம் மச்சித்தோபவ. இந்த புத்தியோகத்தையே ஆசிரித்து எப்பொழுதும் என்னையே சிந்திப்பவனாக இருன்னு சொன்னார். இந்த புத்தியோகத்தையும் 3வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். எல்லாமே அங்கே சொல்லியிருக்கார், இங்கே எல்லாம் கிளியர் பண்ணார். ஏவம் மச்சித்தஹ சர்வதுர்காணி மத்ததாதா தரிஷசி அத சேத்வம் அகங்காரான் ந சோஷசி வினங்ஷசி. அப்ப 58 ஒரு வார்னிங் கொடுக்கிறார். என்னன்னா, இப்ப எதுக்காக நீ என்ன அடையணும்னு கேட்டா, யோக சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஈஸ்வர பிரதானாத்வான்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சாஸ்திரத்துல. அந்த ஈஸ்வர பிரதானாத்வாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஈஸ்வரனை நாம அங்க பிரதானம்னா அங்கேயும் சரணாகதின்னு வச்சுக்கலாம். பகவான் அங்க யோக சாஸ்திரம் சொல்லக்கூடிய எப்படி ஈஸ்வரனை கன்சீவ் பண்ணி வச்சிருக்கோ அப்படி அந்த ஈஸ்வரனை போய் ஆசிரிச்சா நமக்கு ஏற்படக்கூடிய விக்னங்கள்லாம் போக்குவான். அந்த கிளேசங்கள்லாம் போக்கி நமக்கு இன்னும் அந்த யோகா ப்ராசஸ் இருக்கு, அபியாசம் பண்ணது சீக்கிரமா ஏற்படும், கைவல்யம் சீக்கிரமா கிடைக்கும். அவாளுடைய வருது. ஆனா அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனா என்னன்னு பகவான் யோகா சொன்ன மாதிரி இல்ல. வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பிரம்மன் வேற, யோகத்துல ஒத்துக்கொள்ளப்பட்ட ஈஸ்வரன் வேற. அப்படி மச்சித்த சர்வதுர்காணி, என்னுடைய என்னை பத்தியே நினைச்சிருந்தீங்கன்னா, சர்வதுர்காணி துர்கம், துர்கம்னா கஷ்டம், கடப்பதற்கு கஷ்டமானது. சர்வதுர்காணி மத் பிரசாதாத்து தரிஷதி, என்னுடைய ஒரு பிரசாதத்தினாலேயே நீ அவைகளை கடப்பாய். அத்தச்சே அப்படி இல்லாட்டி துவம் அகங்காராது, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன நினைச்சீன்னா, ஸ்ரோஷ்யசி ந ஸ்ரோஷ்யசி வினங்ஷசி, என்னை கேட்கலன்னா நீ நாசத்தை அடைவாய் அப்படின்னு சொல்ற. மச்சித்தா சர்வகர்மானி குருவன்னு, என் மீதே உன்னுடைய சித்தத்தை வச்சுட்டு எல்லா காரியங்களையும், சாம்சாரிகாணி துர்காணி மத்ததாதாமே தரிஷதி, இந்த சம்சார பந்தத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் என்னுடைய ஒரு பிரசாதத்தினாலே நீ தாண்டுவாய். அசத்வம் அகங்காராத்து, அப்படி இல்லாட்டி அகமேவ கிருத்தியாகிருத்த விஷயம் சர்வம் ஜானாமி, எனக்கு தெரியும் எல்லாமே, நீ எனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், எனக்கு தெரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு இது பாவாது மதுக்கம் ந சோஷதி, நான் சொல்றதை நீ கேட்கலன்னா சேது வினங்கசி நஷ்டோ பவிஷதி, இந்த ஜென்மா வீணா போயிடும். மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அடையக்கூடிய ஜென்மா அவன் எப்போ கிடைக்குமோ தெரியாது. நஷ்டம்னா நஷ்டமா போவேன், நாசமா போவேன்னு சொன்னா அழிஞ்சு போகிறது இல்லை, மறுபடியும் கீழ் லெவல கீழ் இருக்கக்கூடிய ஜென்மா எல்லாம் பிறந்து வரத்துக்கு ராகியாகும். நகி கஷ்டது மத் வத்திரிக்தா கிருஷ்ணசிய பிராணிஜாதசிய கிருத்தியாகிருத்தியோ ஞாத்தா சாசிதாவா அஸ்தி அப்படின்னு போட்டுட்டார். என்னை தவிர மிச்ச எல்லா யா ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நான் சொன்னதான் தாத்பரியம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு என்னை தர ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அழகா இங்க சாட்சி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இப்ப அதே ஐடியா தான், எத் அகங்காரம் ஆசிரிய ந யோசேதி மன்யசே மித்யேஷ விவசாயஸ்தே பிரகிருதி ஸ்வாமி நியோக்ஷத்தின்னு சொன்னார். இப்ப இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், எதி அகங்காரம் ஆசிரிய, அகங்காரம்னா எனக்கே நல்லது கெட்டது தெரியும் நான் பாத்துக்கிறேன் நினைச்சிட்டு நான் யோசியே சண்டை போட மாட்டேன்னு நினைச்சீன்னா உன்னால முடியாது. ஏன்னா பிரகிருதி ஹி துவாம் நியோக்ஷதியும் போட்டுந்தார். பிரகிருத்தினா சுவாவம், மித்யா ஏசக விவசாயஸ்தே, நமக்கு ஒரு சுபாவம் இருக்கு, அந்த சுபாவத்தை நம்மளாலே மீற முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த சுபாவத்தை மீறது. நான் இனிமேல் கோபமே பட மாட்டேன் அப்படி உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு நினைச்சிருக்கே தெரியும், ஏன்னா அதை கேட்டா நான் சொன்னல கோவட மாட்டேன்னு சொல்லுவோம். அது மாதிரி நிஜமா கோபமே வராதா, கோபம் வராதா அப்படின்னு கேட்டா கோபம் வந்துருக்கணும். ஏன்னா சுபாவத்துல ஊறி போயிருக்கு. அப்ப அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியன், அவன் பெட்ல இருக்கு க்ஷத்ரியனா இருக்கிறதுன்றது. அப்ப இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்ப யுத்தம்னு ஆரம்பிக்கல, யுத்தம் ஆரம்பிச்சு எவனத்தை மேல இவன் தேர் ஏதோ அடிச்சிட்டான், அம்பகம் அடிச்சிட்டான்னா உடனே அம்பேத்கர் நீயே அடிப்ப, ஏன்னா அது உன்னுடைய சுபாவத்துல இருக்கு. இந்த நாயை சொல்லுவாங்களே, நாயை குளிப்பாட்டு நடு ரோட்ல விட்டாலும், ஆத்து நடு ஆத்துல விட்டாலும் மறுபடியும் அது ரோட்ல தான் போய் நிக்கும்ன்ற மாதிரி அதுக்கும் சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்தை அந்த ஜென்மால அதனால கடக்க முடியாது. அதான் மித்யா ஏஷ விவசாயஸ்தே, உன்னுடைய இந்த வீராப்பு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து வீண். பிரகிருதி ஹி துவாம் நியோக்ஷதியும் போட்டுட்டார், உன்னுடைய சுபாவமே உன்னை யுத்தம் பண்ண வைக்கும். எது அகங்காரம் ஆத்மனி ஹிதாஹித ஜானே சுவாதந்திர அபிமானம் ஆசிரித்திய, சுவாதந்திர அபிமானம் சொன்னா எனக்கே தெரியும் சுதந்திரம் நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு, நீ ஹிதம் அஹிதம் நல்லது கெட்டது தெரியும்னு நினைச்சினா மன் நியோகம் அனாதிருத்திய, என்னுடைய நியோகத்தை நீ வந்து அநாதத்தியனா மதிக்காம நயோத்தியே சண்டை போட மாட்டேன் இது மன்யசே. இது எப்படி நினைச்சீன்னா ஏசட்டே சுவாதந்திரி விவசாய மித்யா. இந்த முதலே சொன்ன மாதிரி ஃப்ரீடம் டு மிஸ்கன்செப்ஷன். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய விஷயம் என்ன கேட்டா சுதந்திரதா ஃப்ரீடம். ஒருத்தருக்கும் ஃப்ரீடம்ன்றது ஆக்சுவலா ஃப்ரீடம் தெரியாது, எஸ்பெஷலி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல எல்லாம் அவள் நினைக்கிறான் எதுலையுமே மாட்டிக்க மாட்டேன் பைண்ட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறான். ஆனால் தங்களுடைய அவளுடைய ஆசைகளுக்கும் அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாத்துக்கும் அடிமையாயிண்டு வெளி விஷயங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு கமிட் பண்ணிக்க மாட்டேன் எதுக்குமே நினைச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது வந்து மித்யா. ஏன்னா அதான் சொல்ல போகிறார், நாம் என்ன பண்ணுறோம்னா நல்ல விஷயங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம்னு சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கு இல்லையா அந்த காமக்ரோதாதிகளுக்கு அடிமையா இருக்கப்படும். சுவாதந்திர விவசாயம் மித்யா பவிஷதி. உன்னுடைய சுதந்திரன்ற எண்ணம் இருக்கே அது வீண். யதா பிரகிருதி துவாம் யுத்தே நியோக்ஷதி. பிரகிருதி இருக்கே உன்னுடைய சுபாவம் இருக்கே அது உன்னை யுத்தத்தில் யோஜித்து விடும், அதாவது சேர்த்து விடும். மத் சுவாதந்திரிய உத்விக்னமானதும் துவாம் அக்ஞம் பிரகிருதி நியோக்ஷதி அப்படின்னு போட்டு இந்த இது இருக்கு இல்லையா உன்னுடைய சுதந்திர இதை எதிர்த்து கொண்டே அஜ்ஞனா இருக்கக்கூடிய ஞானம் இல்லாத உன்னை பிரகிருதியானது ஜெயிச்சிடும், அது உன்னை வேலை வாங்கும். நம்ம நம்மளுடைய சரீரம் நமக்கு நிறைய வாசனைகள் இன்ஸ்டிங்ஸ்னாலே அந்த முன்னாடி வாசனைகள் தான், இதெல்லாம் நமக்கே தெரியாது அவ்வளவு மனசுக்குள்ள ஊறி போயிருக்கு. அப்போ எந்த நிலைமையிலும் நம்ம அவைகளை ஜெயிக்க முடியாது, ஏன்னா வாசனா பலம் ஜாஸ்தி. அப்போ பகவானுடைய ஒரு இது இல்லாமல் அவைகளை நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் பகவான்கிட்ட சரணில் இருந்து பெட்டர், என்னால் முடியாதுப்பா நீ ஹெல்ப் பண்ணுன்னா அவன் அந்த அந்த பாரத்தை அமையத்துண்டு பண்ணுறான். தது உபபாத யதி. இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி இதை பண்ணுன்றது. சுபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத்து கரிஷசி அவசோபித்தது. இந்த சுபாவத்தினால நீ இந்த காரியத்தை பண்ண வேண்டியிருக்கும், அப்படி பண்ணச்சே அவசக உன்னோட கண்ட்ரோல் இல்லாமே இந்த காரியத்தை பண்ண பண்ண நேரிடும். அப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு நீ இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன், இந்த ஞானத்தை மனசில் வச்சுன்னு நீ காரியம் பண்ணாமல் அஞ்ஞானத்தில் பண்ணினா மறுபடியும் பந்தத்தில் ரொம்ப விட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ சுபாவஜேன கௌந்தேய நிபத்தா. அதான் சுபாவஜேன உன்னுடைய இன்ஸ்டிங் உன்னுடைய இது இருக்கு இல்லையா அதனால காரியத்தை பண்ணி மறுபடியும் நீ பத்தனா போகிற உன்னுடைய காரியத்தினாலேயே. கர்த்தும் நேச்சது என்மோகாத்து பண்ணமாட்டேன்னு டெலிவிஷனில் இருக்கேனோ ஆனால் அவசகா அப்படி ஏதோ கரிஷசி. அதான் முன்னாடியே நம்ம அந்த கருத்து பார்த்தோம். திருக்குழந்தை அண்ணன் சொல்லுவாராம் இல்லை ஏதோ மகான் ஏதோ சொல்லியிருக்கா, ஒரு கல்யாண சத்திரத்து வாசலில் இருந்த நாய்க்கு ஒரு நாள் வைராக்கியம் வந்துடுச்சு. எப்போ பாரு இந்த மாதிரி எச்சலைய சோத்த சாப்பிட்டு இருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாமளும் வைராக்கியமாக இருக்கும் சொல்லிட்டு அந்த தெருவை விட்டு அடுத்த தெருவு போய் உட்காந்துட்டு இருந்தது தான். இனிமேல் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த வேலை வந்த உடனேவே அதுக்கு பொறுமை உட்கார முடியல, எழுந்து இங்கே அங்கேயும் அலாடிட்டுருக்கு. அதற்கு மேலே அங்கே சத்தம் கேட்டதான் தொப்புன்னு இலையெல்லாம் கொண்டு வந்து போட்ட உடனே தன்னையும் அறியாமல் வாய் அழிஞ்சு மிக பார்த்து அங்கே சாப்பிட்டு வந்தது தான். அது மாதிரி தான் அது நாயின்னு இப்போ சொன்னால் மனுஷ நாயோட கம்பேர் பண்ணியான்னு பெரிய இது போயிட்டு இருக்கு, இஷ்யூ போயிட்டு இருக்கு யூடியூப்லலாம். அதனால் அதனால் ஜாகிரதையாக பேச வேண்டியிருக்கு. நம்ம சுபாவம் அப்படி இருக்கு, அதுக்காக சொல்ல வந்தேன். நம்மளால் முடியாது, நம்ம எழுந்து ஓடுவோம். அதனால் அர்ஜுனனுக்கு அதை சொல்கிற ஞாபகப்படுத்துகிற நீ வந்து இப்படி மோகத்தினால இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு அம்போ அல்லது ஒரு இது பட்டதுன்னா உன் அகங்காரம்லாம் இருக்கணும் எல்லாருக்குமே. எல்லாருக்கும் அகங்காரம்க்கு அடிச்சே இப்போ குழந்தைய நமக்கு குழந்தையாக இருந்தால் கூட ரொம்ப கொஞ்சிட்டு இருக்க குழந்தை பலால வச்சுட்டு வச்சுருப்பாங்க, சட்டு நமக்கே ஒரு கோபம் வருது ஒரு வைக்கலாமான்னு தோன்றது. என்ன என்ன எல்லாருக்கும் லிமிட் இருக்கு, என்னதான் இதுவாக இருந்தாலும் ஏமாத்த குழந்தையாக இருந்தால் கூட அந்த வழியை நான் பொறுத்துக்க முடியுமாண்ணா இல்லை அதை நம்மளை ஏதோ சொல்லிடுத்து நம்ம ஈகோ விட்டு விட்டுருவோம்னா விட முடியாது அந்தால. அப்போ அந்த குழந்தைக்கு மண்ணுக்கு இருக்கோம் நம்ம, ஏன்னா சுபாவம் அது. அதனால சொன்ன சுபாவஜம்ஹி க்ஷத்ரியஸ்ய கர்ம சௌரியம். அதுக்காக முன்னாடி நாலஞ்சு ஸ்லோகத்தில் சுபாவம் என்னன்னு சொல்ல க்ஷத்ரியனோட கர்ம இது சுபாவம் என்ன சொல்லிச்சு என்ன பண்ணுற சௌரியம் தேஜோதிர்தியாட்சியம் யுத்தே சாத்திய பலாயனம் 43 சொன்ன முதலே சொல்லிட்டு இதெல்லாம் க்ஷத்ரியனுக்கு சுபாவமாக பிறந்தவை. தானமி ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்ரம் கர்ம சுபாவஜம். அதனால சுபாவஜம் ஹி க்ஷத்ரியஸ்ய கர்ம க்ஷௌர்யம். அவனால் விட்டு கொடுக்க முடியாது. அதே வம்சத்தில் பிறந்த குழந்தையாக கூட இருப்பான், ஆனால் அவனுக்கு அந்த வீரம் போகாது, வீரத்தோட இருப்பான். சுபாவஜேன சௌராக்கியன ஸ்லேன கர்மனா நிபத்தா. அதனால அந்த சுபாவத்துக்கு கட்டுப்பட்டதாக இருந்து கொண்டு தசையேவ அவசக, அதனாலேயே வசப்பட்டதா இல்லாமல், தன் வசத்தில் இல்லாமல் பரைகி தர்ஷனம் அசகமானக. மத்தபா வந்து அடிக்கச்சே அல்லது இவன் வேணாண்டா ஓட போறான்டா இவன் அடிக்காதீங்க அப்படிதான் ஒரு ரூபா நெய்யாண்டித்தனம் பண்ணி பேசுகிற வச்சுக்கோங்கோ, அப்போ உடனே ரோஷமானது பொங்கி வரும். ஸ்வம் ஏவ தது யுத்தம் கரிஷதி, நீயே போய் அந்த யுத்தத்தை செய்வாய். எது இதானி மோகாத்து அஜ்ஞானாத்து கர்த்தம் நெச்சசி, ஒரு அஜ்ஞானத்தினால மோகத்தினால இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தக்கி நீயே அந்த யுத்தத்தை போய் விஷயமா பண்ண போற உன்னோட சுபாவத்தினால, அதற்கு பதிலாக ஞானத்தோடு இதை பண்ணு அப்படிங்கிறது. சர்வம் ஹி பூதஜாதம் சர்வேஸ்வரேன மயா பூர்வ கர்மானுகுண்ணியன பிரகிருத்தி அனுவர்த்ததே, பிரகிருத்தி அனுவர்த்தனே நியமித்தம் தத்ஸ்ருணும். இப்போ பிரகிருதி தான் உங்களோட சுவாவத்தினால நீ பண்ணுவேன்னு சொன்னாரோ, அந்த சுவாவத்தையும் நான் தான் நியமிக்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாம் அப்படி பிரகிருதி பண்ணுறதுன்னு விட்டுற முடியாது. அந்த பிரகிருத்தையும் அந்த மாதிரி பண்ணுவேன் நான் தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் கர்மான்னு ஒன்று இருக்குது, அதனுடைய தோஷங்கள்லாம் இருக்குது, அது வேற அது தன்னுடைய இருந்து மேலே மேலே அது மேற்கொண்டு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ஹிருதேசே ஜின திஷ்டதி தாமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரஹ சர்வபூதானாம் எல்லா பூதங்களுக்குள்ளேயும் ஹிருதேசே ஹிருதயத்தில் திஷ்டதி, நமக்குள்ள பகவான் இருந்துன்னு என்ன பண்றான் கேட்டா, நாம காரியம் பண்றதுக்கு அவன் இனேபிள் பண்ணிட்டு இருக்கான், நம்ம காரியம் பண்றதுக்கு இனேபிள் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஒரு இது இருக்கு வச்சுக்கோங்க, குலாலன் ஒரு இவன் குயவன் இருக்கான், குயவன் கிட்ட சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தை சுத்தி விட்டதா சுத்தினே தானே சுத்தாது. அது மாதிரி ஒரு யந்திரத்துல போய் நிக்க வச்சு சுத்தி விட்டா மாதிரி எல்லா ஜீவராசிகளும் அதாவது தன்னுடைய சுபாவத்துல இருந்துருக்குன்னு சொன்னா, அதுக்கு பகவான் உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்கட்ட, அந்த மாதிரி அவன் செய்திக்கிறான் அப்படின்னு தாத்பரியமானது. அவன் சக்தினாலும் அர்த்தம் இன்னர் போர்ஸ் அவன் தான், அதுக்காக சொன்னார். அதுக்காக நம்மளோட கர்த்தத்துவம் இல்லைன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நமக்குன்னு சில அஜ்ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இருந்தாலும் அஜ்ஞானத்துல போறதா இருந்தா கூட அவன் தான் அந்த போக வைக்கணும்னு தாத்பரியம் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒருத்தர் ஃப்ராடு பண்றான்னு சொன்னா அந்த ஃப்ராடு பண்றதுக்கு சிஸ்டம் அலோவ் பண்றது. இன்டைரக்டா பார்த்தோம்னா ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கும் கம்பெனி அலோவ் பண்றது, அப்பதான் கண்டுபிடிச்சு இது பண்றதுன்றது வேற. ஆனா அந்த சிஸ்டம் அலோவ் பண்றதா இல்லையா சிஸ்டம், அப்ப என்ன அர்த்தம், கம்பெனி அதுக்கு உடந்தே இல்லை. பட் அந்த ப்ரொவிஷன் அங்க இருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு பேரலல் வச்சுக்கலாம், ஒரு இந்த எக்ஸாம்பிள. அது மாதிரி பகவான் என்ன பண்றாங்க கேட்டா, ஈஸ்வரஹ சர்வ நியமனசீலஹா, ஈஸ்வரன்னால யாருன்னு கேட்டா எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய சீலத்தை உடையவன் அவன் யார், வாசுதேவா. இது கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லல, தன்னதாமே சொல்லிக்கல. நீ ஒண்ணு கிருஷ்ணா அவதரிச்ச என்ன இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி இது அவதாரம் தான், கிருஷ்ணன் அவதாரம் தான், எப்பயுமே ஈஸ்வர ரூபேன ஒருத்தன் ஒண்ணுக்குள்ள உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னார். ஈஸ்வரஹ சர்வ நியமனசீலஹ, அனைவரையும் நியமிக்கக்கூடிய சீலத்தையுடைய வாசுதேவா. சர்வபூதானாம் ஹிருத்தேசே, அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஹிருத்தேசத்துல சகல பிரவிற்த்தி நிவர்த்தி மூல ஞானோதயே தேசே, ஹிருதயத்தில் தான் இதுவா கன்வென்ஷனா சொல்லிச்சு. நம்ம மூலன்னு சொன்னா கூட மூலன்றது இங்க இருந்தா கூட ஹிருதயம் தான் சீட் ஆஃப் இமோஷன்ஸ் எல்லாமே, அங்கதான் ஆத்மா இருக்கு. அப்ப அங்கிருந்த பிரசரிக்கிறதுன்னு ஒரு இது உண்டு. அதனால எல்லா பிரவர்த்தி தர்மமோ நிவர்த்தி ஞானமோ எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு கேட்டா அந்த தேசத்துல திஷ்டதி. கதம் கிம் குருவன் திஷ்டதி, எப்படி என்ன பண்ணிட்டு உட்காந்துக்கான்னு கேட்டா, யந்திராரூடானி சர்வபூதானி மாயையா பிராமையன்னு, ஒரு மிஷின் ஏற்றி வைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் மாயையா அப்படின்னா அதோட சக்தியினால பிராமையன்னு சுத்தி விட்டுட்டு, ஸ்வேனையேவ நிர்மிதம் தேகேந்திரிய அவஸ்த பிரகிருத்தாக்கியம் யந்திரம் ஆருடாணி. என்ன யந்திரம் கேட்டால் சரீரம், சரீரம் தான் யந்திரம். அந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மம் மட்டும் அல்லாடின் இருக்கு. அப்படி தன்னால் நிறுவப்பட்ட அந்த யந்திரம் ஆருடாணி ஏற்றி வைக்கப்பட்டு சர்வபூதானி ஸ்வகீயா சத்வாதி குணமையா மாயையா, அதான் மாயைனா நீங்க கேட்டதுல பிரகிருதி, பிரகிருதின்றது பகவான சக்தி. அந்த பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் இருக்கு. அந்த குணங்களோட கூட குண அனுகுணம் பிரவர்த்தை என்ன திருஷ்டத்தில் கேட்டா அதனோட குணத்தோட குணமா சேர்ந்து அது போயின்றது. அந்த கதைகள் சொல்லச்சு காட்டுல இந்த ராமகிருஷ்ணன் அதுல கதை சொல்லுவாங்க. சிங்கமானது ஆட்டு மந்தைக்குள்ள மாட்டின்னு இருக்கு, குட்டியா இருக்குச்சு, தன்னையும் ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் அதுக்கு சொன்னவனுக்கு தெரியுது இந்த ஆடு இல்லை சிங்கம்னு. அது வரைக்கும் தன்னையும் ஆடுன்னு ஆடுகள் போற வழியிலே அதுவும் பயந்து பயந்து பண்றதுன்னு சொல்லுவேன். அது நான் நிறைய ஹியூமன் பீயிங்ஸே போட்டிருக்கேன். அந்த மாதிரி போன செஞ்சுரியெல்லாம் காட்டுல போய் அந்த ஓனாயிரி கூட்டத்துல வளர்ந்த குழந்தைகள்லாம் இருக்கு. இந்த மௌகிலாம் போடுறோம் பாருங்க, அது மாதிரி ரியல் லைஃப்லயே ரெண்டு மூணு குழந்தைகளை வந்து இது பண்ணிருக்கா அந்த அனிமல்ஸோட பேக்லேருந்து. அந்த அந்த குழந்தைகளும் அதுகள் மாதிரியே நாலு காலில் போயிட்டு, அப்ப யாராவது வந்து நீ இதை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி புரிய வச்சால ஒழிய தெரிய மாட்டேன்றது. அது மாதிரி இங்க சொல்ற அந்த சரீரத்துல மாட்டின் அந்த சரீரத்துல குணங்கள் என்னென்ன வேலை பண்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆத்மாவும் அங்கே இருந்துருக்கு. அதான் அத்தை தென்று அங்கேயே கிடைக்கும். பூர்வம் அப்படி ஏத துக்தம் முன்னாடியே சொல்லி வச்சது சர்வசாகம் சன்னிவிட்டோ மத்தஸ்மிதம் அபோகனஞ்ச அப்படின்னு சொன்னார். எல்லாரோட விஷயத்தையும் நான் உட்காந்துருக்கேன், என்னிடத்துல இருந்தா ஞானமும் அஜானமும் என்னிடம் இருந்தா மரப்பும் ஞானமும் என்னிடம் இருந்துன்னு சொன்னார். இதுதான் அழ்வார் மரப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலிருந்து சொன்னார். இதே தாத்பரியம் தான், மத்தா சர்வம் பிரபத்ததே, என்னிடமிருந்து எல்லாம் பெறுகின்றன. இதுச்ச ஸ்ருதிச்ச ஆத்ம நிதிஷ்டன்னு அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் இந்த இடத்துல இருந்துருக்குன்றதுக்காக பிரமாணத்தை காமிச்சார். ஆக மொத்தம் பகவான் வந்து என்ன பண்றான்னு கேட்டா எல்லாருடைய ஹிருதேசத்திலையும் இருந்துருக்கான். ஏதன் மாயா நிவர்த்தி ஏது மகா, எப்படி இந்த மாயை நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பரத தத் பிரசாதாத்து பராம் பராம் சாந்தின் ஸ்தானம் பிராப்து சாஸ்வதம். அவனுடைய ஒரு பிரசாதத்தினால் பராம் சாந்தின், அது பசம்னு இருக்கு பராம் மாத்தியம், தமேவ சரணம் கச்ச, அந்த ஈஸ்வரனை நீ சரணம் அடைவாயாக. எப்படி இந்த உலகத்தெல்லாம் படைச்சி எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் உட்கார்ந்து நியமிக்கிறானோ அந்த ஈஸ்வரனை நீ சரணம் அடை. சர்வபாவேன பாரத, என்ன எல்லா விதமான பாவங்களும் கூட அவனை சரணம் அடை. தத் பிரசாதாத்து, அவனுடைய பிரசாதத்தினால் பராம் சாந்தின் ஸ்தானம் பிராப்தசி சாஸ்வதம், சாஸ்வதமான ஸ்தானம்னா பரமபதத்தை நீ அடைவாயின்னு தாத்பரியம். எஸ்மாத்து ஏவம் தஸ்மாத்து தமேவ சர்வச பிரசாததாரம், எவரிடமிருந்து அதாவது ஈஸ்வரன் சொல்றதுக்காக சொன்னார் சர்வசிய பிரசாசிதாரம், அனைவரையும் சாசனம் செய்யக்கூடிய ஆசிரித வாத்சல்யேன சாரத்திய அவசிதம். அவர் அவனுக்கு ஆசிரிதாரிடத்தில் அவனுக்கு வாத்சல்யம், அப்படிப்பட்ட வாத்சல்யத்தை உடையவன் உன்னுடைய உனக்கு சாரதியாக இருந்துருக்கான் பாருங்க. பகவான் ஈஸ்வரன் எங்கேயோ உட்காந்துருக்காம ஆசிரிதாருக்கு கிட்டக்கே வந்து நின்றுக்கான். இத்தம் குரு விதிச்ச பிரசாசிதாரம் மாம், உனக்கு அனுகூலமாக இருக்கின்றதுக்காக உன்னை சாரத்தியா வந்து இருந்துட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதன்னு சொல்லக்கூடிய மாம், என்னை சர்வபாவேன சர்வாத்மனா சரணம் கச்ச அனுவர்த்தஸ்த, என்னை நீ சரணம் அடைவாயாக, என்னை பின்பற்று. நான் சரணம் அடைஞ்சா போறாது, சொன்னதை கேட்கணுமே, ஆனால் நான் சொன்னதை பண்ணுன்னு போட்டுட்டார். அந்யதா தன் மாயா பிரேரிதேன அஜ்ஞானத்வயா யுத்தாதிகரணம் அவர்ஜனீயம், அப்படி இல்லைன்னா மாயினால பிரேரிக்கப்பட்ட பிரேரணை செய்யப்பட்டவனாக நீ யுத்தத்தை பண்ணுவேன், பண்ணி ததாசதி நஷ்டோ பவிஷதி, இந்த ஜென்மாவை வீணடித்து விடுவாயின்னு தாத்பரியம். அதோ மதுத்த பிரகாரின யுத்தாதிகம் தூக்கியத்த, அதனால் நான் சொன்ன மாதிரி யுத்தாதிகளை செய்யின்னு தாத்பரியம். ஏவம் குருவானக தத் பிரசாதாத்து பராம் சாந்தியம் சர்வ கர்ம பந்த உபசனம் சாஸ்வதம் சித்தானம் பார்த்தது, அப்படி பண்ணினா அந்த ஈஸ்வரனுடைய பிரசாதத்தினாலேயே பராம் சாந்தின், பராம் சாந்தின்னு கேட்டால் எல்லா கர்மத்துக்கு இருக்க எல்லா பந்தங்களும் போய் சாஸ்வதமான ஸ்தானத்தை நீ அடைவாய். எது அபிதியது ஸ்ருதி சதைகி, ஸ்ருதி சதைகினா ஸ்ருதிகளுடைய நூறு ஸ்ருதிகளை சொல்லப்பட்டுக்கிட்டு ஸ்ருதிகளாம் சொல்லிக்காட்டார். தத் விஷ்ணோ பரமம்பதம் சதாபிஷம் சூரிய தேகநாக்கம் மகிமான சஜந்தே அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் போட்டு பிரமாணமாக காட்டினார். அடுத்து 63 இதுதே ஞானம் ஆக்கியாத்தம் குஹியாத் குஹியதரம்மையா விமிருஷ்ய ஏத தசேஷேன எதேச்சித்து ததா குரு. இப்போ சொன்னார் இதிதே, இவ்வாறு உனக்கு ஞானம் ஆக்கியாத்தம், ஞானமானது வழங்கப்பட்டது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட ஞானம் கேட்டால் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. ஏன் இதில் இவ்வளோ குஹ்யம்னா சீக்ரெட், ஏன் இதில் இவ்வளோ வந்து இது ஒரு மறைச்சு வைக்கப்பட விஷயம்னு சொன்னால், தர்மசாஸ்திரமே வந்து சூட்சமானது, நமக்கு மேலோட்டமாக பார்க்கச்சே அதர்மமாக தெரியாம இருக்கும், ஆனால் தர்மம். இப்போ யாகாதிகம்லாம் இருக்கு, யாகங்கள்லாம் பண்ணால் உயிருக்கு சித்திரவதை இருக்கு, அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹிம்சையான்னு கேட்டால், யாகம்ன்றது அஹிம்சை அப்படின்னு சில எல்லாம் சூட்சமான விஷயங்கள் இருக்கு. அப்போ யாகத்தில் பலி கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள்லாம் நர்கதி அடைகிறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி யுத்தத்தில் உயிர் இருக்கிறவா நேர்மையாக மோக்ஷம் இல்லை ஹையர் இது கிடைக்கும் அவைகளுக்கு, அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக கிடைக்கலாம், சரி அடுத்த பிறவி அதாவது அவைகள் யுத்தத்தில் போகிறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. ஏன்னா மோட்சத்துக்கு உபாயம் பண்ணிருக்கமே, யுத்தத்தில் நேர்மையாக பின்ன பின்னாடி இதெல்லாம் பண்ணாமல் ஒரு வீர மரணம் அடைகிறவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கிறது, சொர்க்கவாதமானது கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இது ஏவம் தே மூக்ஷுமிகி குஹியாத குஹ்யதரம். இதெல்லாம் இல்லாட்டி வெளியில் தெரியாது, சொல்லாட்டி யுத்தம்னா ஹிம்சதான்னு நினச்சிப்பா கிடையாது. விமிருஷி ஏத்தது இதை நல்லா யோசிச்சுட்டு யதா இச்சது ததா குருணர். இந்த யதா இச்சதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், உனக்கு இதில் எந்த மாதிரி பண்ணணுமோ பண்ணு, இஷ்டப்படி போன்னு சொல்லலை. ஒன்று பலத்துக்காக யுத்தத்தை பண்ணு, இல்லை கர்மயோகத்துக்காக பண்ணு, இல்லை ஞான யோகத்துக்காக, இல்லை பக்தி யோகத்துக்காக, இப்படி வேணும் பண்ணலான்னு சொல்லுங்க. இது ஏவம் தே முமுக்ஷுபிகி அதிகந்தவியம் ஞானம். இப்படி உனக்கு முமுக்ஷுகளால் அறியப்பட வேண்டிய ஞானம் இருக்கு. சர்வஸ்மாத்து குஹ்யாத் குஹ்யதரம், அனைத்து விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லையும் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய கர்மயோக விஷயம், ஞானயோக விஷயம், பக்தி யோக விஷயம் சர்வம் ஆக்கியாதம். இந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோக விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதாவது நாம் இன்னைக்கு படிச்சுருக்கோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த காலத்தில் இது சாஸ்திரம், இதெல்லாம் வாசிச்சுட்டு ப்ராக்டிஸ்லையும் வச்சுருந்துருந்தா உபாசனை பண்ணுவா எவ்வளோ பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு நாம் இதெல்லாம் வெறும ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிச்சுருக்கோம், அதுதான். நாம் இதை படித்து ஏதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்வி கொஸ்டின் மார்க் தான். என்ன ஒரு திருப்தி, கீதை என்ன படிச்சிருக்கேன், ஒரு தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நம்மளுடைய இது லிமிட்டட் ரொம்ப. அதனால தான் இவங்களாம் என்ன பெரிய சீக்கிரட் கூட நம்ம தோணலாம், என்ன பெரிய ரகசியம்னு. ஆனால் இந்த உபாசனை இதெல்லாம் வந்து உலக இயல்பை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு போகணுன்றப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அதுக்காக அப்படி போட்டுருந்தார். ஏதோ தசையேன்னு விமர்சியர், இதை ஒன்று விடாமல் நல்லா தீர்மானம் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, ஸ்வ அதிகார அனுரூபம், உன்னுடைய இப்போ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கோ, என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ, அதை ஒத்த மாதிரி யதாச்சும் எப்படி நீ விரும்புகிறாயோ அப்படி பண்ணு. அதாவது கர்மயோகம் ஞானம் பக்தி யோகம் வா யதேஷ்டம் ஆதிஷ்ட இத்தியர்த்த, என்ன ஒன்று பண்ணு. ஒன்று பழத்துக்கு ஆசைப்பட்டு யுத்தம் பண்ணு, அல்லது கர்மயோகத்துக்கு அங்கமாக பண்ணு, அல்லது ஞான யோகத்துக்கு பண்ணு, இல்லை பக்தி யோகத்துக்கு பண்ணுன்னு அவங்ககிட்ட சொல்கிறார். அதற்கடுத்து சர்வ குஹ்யதமம் பூயஹ சுணுமே பரமம் வச்சஹ இஷ்டோசிமே திடமிதி ததோ பக்ஷாமி தேஹிதம். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மொத்தத்தை சொல்லிட்டு அடுத்த மூணு ஸ்லோகத்தில் அல்லது ரெண்டு மூணாவது ஸ்லோகத்தில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறார். சர்வ குஹ்யதமம் அப்படின்னு இதாக இருக்கிறதுல ரொம்ப ரகசியம். அதை நீ எனக்கு நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஏன் உனக்கு சொல்கிறேன்னா, இஷ்டஹ அசி மே இஷ்டஹ அசி, நீ எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன். ரொம்ப பிரியப்பட்டவர்களிடத்துல தான் ரகசியங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம, எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. அது மாதிரி சுஷ்ரூஷையா பரிப்பிரஷ்ன சேவையா குருவினிடத்துல நாம் இன்னைக்கு நமக்கு நாம் அடையக்கூடிய ஞானமானது நமக்கு ரொம்ப உபயோகமாகவும் இல்லை பூர்த்தியாகவும் இல்லை. ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னால், நாம் வந்து இந்த ஞானத்துக்காக படக்கூடிய பரிசிரமம் ரொம்ப கம்மி. ஏதோ வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போகிறோம், ரெண்டு கிளாஸ் போகிறோம் வச்சுக்கோங்க, அப்புறமா அந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு முடிஞ்சு போய்டுறது, குருவோட சிந்தனம் பண்ணுறது இல்லை, அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமதான் இருந்துருக்கு வாஸ்தவத்துல. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டா நல்லா குருகுல வாசம் பண்ணுவோம், அல்லது ஒரு ஆச்சாரியோட கிரகத்திலே இருந்துட்டு அவருக்கு சுசுகுஷ பண்ணி அப்ப அவளுக்கு பிரைவேட் மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பிரைவேட் மொமெண்ட்ஸ் கிடைக்கச்சேதான் அந்த சிஷ்யன் மேல ஒரு பிரீத்தி இன்னும் அதிகமாகி நம்ம கைங்கிற மின்னு இருக்கானே அப்படின்ற எண்ணம் வந்து சில இன்னும் சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொல்லுவான். அப்படி சொன்னாதான் அவளுக்கு அந்த தெளிவு ஏற்படுறது. அப்படி இல்லாம வெறும் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி ஏதோ பேக் மாட்டினோம், கிளாஸுக்கு போனோம், வந்தோம், அப்புறம் புத்தகம் எங்களுக்கு தெரியலன்னு படிச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு இது ஜீரணம் ஆகாமையே தான் இருந்துருக்கு. அதனால இப்ப அவனை தயார் பண்ணி அவனுக்கு சொல்ற, நீ எனக்கு இஷ்டன், அதனால ததோபக்ஷாமி தேஹிதம், உனக்கு நல்ல விஷயத்தை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றார். சர்வேஷு ஏதேஷு குஹ்யேஷு பக்தி யோகசிய சிரேஷ்டத்வாத் குஹ்யதமம் இது பூர்வமே உக்தம். பக்தி யோகம்தான் இருக்கிறத காட்டிலும் ரொம்ப குஹ்யதமம் என்ன சொல்லியாச்சு. இதம் தே குஹ்யதமம் பிரபக்ஷ்யம் அனுசூயமேன்னு 9வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சிட்டார். பூயஹபி தத் விஷயம் பரமமே வச்சக சுணுசி இஷ்டா அசி மே திருடம் இது ததா தே ஹிதம் வக்ஷாமி. மறுபடியும் அந்த பக்தி யோகத்தை பத்தியே ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இங்க, அது ரொம்ப வசதியான விஷயம்னு ஆரம்பிக்கிறார். என்ன கேட்டா, மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. மன்மனாபவ, மன்மனாபவன் சொன்னா எப்பயும் என்னை பத்தியே நினைக்கக்கூடிய மனசு மனசை உடையனாக இரு. மத்பக்தா என்னை பஜிப்பவனாக இரு. மத் யாஜினா யஜனம்ன்றது ஒரு வகையான வழிபாடு, அதையும் எனக்கே பண்ணு. மாம் நமஸ்குரு என்னை எப்பொழுதும் சேவி. மாமேவ ஏஷசி என்னையே நீ அடைவாய். சத்தியம் சத்தியம் தே பிரதிஜானே, பிரதிஜான ப்ராமிஸ் பண்றது. பிரதிஜானாமி அப்படின்னா ஐ ப்ராமிஸ் அர்த்தம், நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். பிரியோசிமே நீ எனக்கு பிரியமானவன். வேதாந்தேஷு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாத் தமேவம் வித்வானமத்தேக பவதி நான்யப்பந்தா விதிதேனாயன இத்தியாதிசு விஹிதம் வேதன தியான உபாசனாதி சப்த வாச்சியம். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த இந்த மூணு ஸ்ருதியிலையும் வேத வித்வான் அப்புறம் நான்யப்பந்தா வித்மெல்லாம் வரைச்சு இதுல வேதன சப்தம் தியானம் உபாசனம் இத்தியாதி சப்தங்கள்லாம் என்னன்னு கேட்டா, தர்சன சமானாக்காரம் ஸ்மிருதி சந்தானம் அர்த்தம் அத்தியர்த்த பிரியம் இக மன்மனா பவ இது விதியதே. தர்சன சமானாக்காரம்னா எம்பெருமான பார்த்ததுக்கு ஒரு அதை ஒத்த ஒரு சாட்சா்காரம். இப்ப பகவான் நம்ம முக்த தசையில் தான் போய் பரிபூர்ணம் அனுபவிக்க முடியும். இப்ப இந்த சரீரத்திலிருந்து எத்தனை பிரயத்தனப்பட்டாலும் அதனோட மிரர் இமேஜ் இல்லாட்டி ஒரு ஒரு ஃபீபிளான ஒரு இதை தான் பார்க்க முடியும். அதான் தர்சன சமானாக்காரம் அதுக்கு பெயர். இப்படி இந்த வேதன தியான உபாசனாதி சப்த வாச்சியம் அவைகளுக்குலாம் என்ன விஷயம்னு கேட்டா, அந்த தர்சன சமானாக்காரம் இது சந்தானம். அந்த தியானம்னாலே ஞானத்துக்கு விஷயம். தியானம் தியானம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஞானத்தை ஒரே ஆப்ஜெக்டிவ்ல எப்படி செலுத்துறது. இப்ப வெளியில டிஸ்ட்ராக்டடா இருக்கு, இப்போ 5 இந்திரியங்கள் இருக்கு, ஒரு மனசு இருக்கு, என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு இடத்துல நம்ம நிறுத்த முடியல. ஒரு நிமிஷம் கூட இப்படி பார்க்கிறோம், ஒண்ணு அங்க பார்க்கறோம், காது கேட்கறது இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஒரே விஷயத்த நாம இது பண்றோம். அப்போ அதுக்கு ஸ்ருதி சந்ததின்னு பேர். ஏன்னா எல்லாத்தையும் முடிந்துருவோமே, பார்க்கறது இல்லையே. அப்ப பார்த்த விஷயத்தையே அனுத்தியானம் பண்ணிட்டே இருக்கு, அது ஸ்ருதி சந்ததி. அப்படி அந்த உள்ளுக்குள்ள இருந்து பிறகக்கூடிய ஞானத்துக்கு பகவான நம்ம விஷயமாக்கி, முதல்ல ஆத்மா நம்மளை ஆத்மா விஷயமாக்குற முதல்ல, அப்ப ஆத்ம சாட்சாத்காரம் பரஞ்ஞானம் பரபக்தி அப்படி வந்து அப்படி பகவானை நம்ம இது பண்றோம் இல்லையா, அதை குறிச்சு சொல்ற மண்மனாபக அப்படிப்பட்டவனாக இரு அர்த்தம். மத் பக்தஹா அத்தியர்த்தம் மத் பிரியா, எப்பவும் இடத்துல பிரீத்தி உள்ளவனாக இரு. அத்தியர்த்த மத் பிரியத்தேனச்ச நிரதிசய பிரியாம் ஸ்ருதி சந்ததியின் புருஷ்பத்தியர்த்தா. முதல்ல மண்மனாபவன் சொல்லிச்சு என்னையே தியானம் பண்ணு. அடுத்தது குவாலிபிகேஷன் போட்டுட்ட மத் பக்தஹா பிரீத்தியோடு கூட எப்பயும் என்ன ஸ்ருதி சந்ததினா அந்த மெமரி. ஏன்னா மெடிடேஷன் அவ்வளோ மெமரி தான், அடுத்த அடுத்த அடுத்த விருத்தி வந்துட்டே இருக்கும் மனசுல. ஒரு ஒரு விருத்திக்கும் மறுபடியும் அதே ஆப்ஜெக்டே வருது. அந்த மாதிரி மெடிடேஷன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அது. அப்படி வரைச்சு யஜனம் பூஜனம், அடுத்து யஜனத்துக்கு போயிட்டு மத்யாஜி. மத்யாஜின்னு சொன்னா தத்ராபி மத் பக்தயம் இது அனுசஜதே, அங்கேயும் என் பக்தியா பக்தனா இருந்துட்டு எனக்கு யஜனம் பண்ணது. யஜனம் அது பூஜனம். அத்தியந்த பிரிய மத ஆராதன பரக பவ, ரொம்ப எனக்கு பிரிய பிரியமா இருந்தது எனக்கு ஆராதனம் பண்ணு. ஆராதனம் ஹி பரிபூர்ண சேஷபக்தி, ஆராதனம் பண்றதுதான் பரிபூர்ண சேஷபக்திக்கு அதான் ஆராதனை பயனே அப்படின்னு போட்டுட்டார். மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்காரம் பண்ணு. நமோ நமனம் மயி அதிமாத்திர பக்திபாவம் அத்தியர்த்த பிரியம் குரு உத்தியர்த்தா, எனக்கு எப்பொழுதும் என்னை வணங்குபவனாக இருந்தென்று மொத்த அகங்காரத்தை விட்டுட்டு என்னை வணங்கு. ஏவம் வர்த்தமான மாமே வைஷசி, இப்படி இருந்தீன்னா என்னை அடைவாய். இது ஏதன் சத்தியம்தே பிரதிச்சானே, தவ பிரதிஜாம் கரோ நீ, உனக்கு நான் பிரதிஜை பண்ணுன்னு சொன்னா நான் உனக்கு சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ந உபச்சந்த மாத்திரம் எதா துவம் பிரியா, வெறும் இது ஒரு இதுக்காக இல்லை, சமாதானம் மாதிரி இல்லை இது. ஏன்னா எனக்கு பிரியன் பிரியோகி ஞானோத்தியர்த்தம் அகம் சசம மம பிரியகன்னு சொன்னார். பிரியஹா ஹி ஞானினஹ அத்தியர்த்தம் அகம் சச மம பிரியஹா, இந்த ஞானிகள்லாம் இருக்காளே அவ எனக்கு அத்தியந்த பிரிய பிரியா, எனக்கு அவளுக்கும் நான் பிரியஹ சச மம பிரியஹ, என் அவளுக்கு நான் பிரியன், எனக்கு ஞானிகள்லாம் ரொம்ப பிரியமானவர்கள் சொன்னார். அதனால நீ இப்போ ஞானியாக இருக்க, ஏன்னா ஞானத்தை ஃபுல்லாக அவனுக்கு புகுத்தி இருக்காரு. அதனால் விழுந்த எஸ்ய மைய அதிமாத்திர பிரீத்தி வர்த்தது மமாபி தஸ்மின் அதிமாத்திர பிரீத்தி பவதி, எவனுக்கு என்னிடத்துல ரொம்ப அதிகபட்சமான பிரீத்தி இருக்குமோ அவனிடத்திலும் எனக்கு அந்த அதிகபட்சமான பிரீத்தியானது இருக்கும். இது தத் வியோகம் அசகமான அகம் தம் மாம் பிராபயாமி, அப்படி எனக்கு பிரீத்தி ஏற்பட்டுருதுன்னா அவனை விட்டு நான் என்னால் இருக்க முடியாது, அதனால் நான் அவனை அடைவிப்பேன். அவன் அடையானோ இல்லையோ நான் அவனை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அதக சத்தியமேவ பிரதிஜாத்தன் மாமே வைஷதி, அதனால கண்டிப்பா நீ அடைவாய்னு அர்த்தம். உன்னாலேயே மட்டும் ஆக வேண்டிய காரியம் இல்லது, எனக்கு ரொம்ப பிரியாணக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் என்னிடம் அழைத்துக் கொள்வேன்னு சொன்னதுனால வந்து அப்படி போட்டுட்டேன். அதற்கடுத்து சர்வதர்மான் பரித்தஜ மாமேக்கம் ஹெனந்தஜ அஹம்ஸ்வாசர பாப்பேஜோ மோட்சயிஷ்யாமி மாசுகா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது, சரண ஸ்லோகம் பேர் இருக்கு. இதை வந்து நம்ம மேபி அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம், ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் இது. அதற்கடுத்து ஒன்றும் இல்லை, வெறுமை எல்லாம் இந்த வசனங்கள் தான், வெறும் உபதேசத்தில் முடிவு தான். இதை வந்து நம்ம அடுத்த இதில் வச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும். அது இது பிரபத்திக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம். எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை மட்டுமே சரணமடை, அப்படி சரணமடைஞ்சால் நான் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்து விடுவிப்பேன், நீ சந்தோஷமாக சோகிக்காதன்னு சொல்கிறார். அப்போ சர்வ தர்மானுக்கு என்னென்ற ரெண்டு இன்டர்பிரேஷன் கொடுக்குறார் பாஷ்யக்காரர். சர்வ தர்மான்னு தெரிஞ்ச கர்மயோகம் ஞானயோக பக்தி யோகம் எல்லாம் நீ வந்து உபாயமாக நினச்சிட்டு பண்ணாத, நான் தான் உபாயம் அர்த்தமாக இருக்குது. அது மாதிரி இன்னொன்று வந்து பிராசித்த கர்மா உண்டு என்னன்னு கேட்டால், நம்மளுடைய பாபங்கள் தான் விரோதி நமக்கு, நாம் பண்ணக்கூடிய பாபங்கள் தான் பக்தியை படம் தடுக்கிறது. இல்லாட்டி ஒரு காரியம் பண்ண நினைக்கிறோம் பண்ண முடியாமல் போகிறது, தலங்கள் வருது, ஏன்னா பாபம் இருக்குது. அப்போ அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு வேதமானது நிறைய தர்மங்களை சொல்கிறது, அது அவைகளுக்கெல்லாம் பிராயசித்த தர்மம்னு பெயர். நாம் எனக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணதுனால நம்ம எதுவுமே செய்கிறது இல்லை. அதில் சந்திராயணம் இருக்குது, அப்புறமா வந்து சாந்திராயணம், அப்புறம் சில இதெல்லாம் இருக்குது, குஷ்மான ஹோமம் பண்ணுறது, சிலதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் அப்பப்போ கழிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா அவைகள் நம்ம சமமான காரியம். அதுக்கு மேலே என்னையே சரணமடை இன்னொரு இன்டர்பேஷன் கொடுக்க போகிறார், அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பார்த்துட்டு முடிஞ்சால் இந்த வாரமே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், இல்லை அடுத்த வாரத்தில் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிடலாம். கவிதாத்ய கல்யாணகுருஷாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.